கொல்லம்பூர் ஏ கொல்லம்பூர் நகர் நீயே கோணி நடக்கு பெண்ணு நீ ஆலாவட்டம் போட்டுக்கிட்டு நைலாம் சேல கட்டிக்கிட்டு கொல்ல கால போடுக்கு மறு பெண்ணு கொல்லம்பூர் நகர் நீலே கோணி நடக்கு பெண்ணு நீ ஆலாவட்டம் போட்டுக்கிட்டு நைலாம் சேல கட்டிக்கிட்டு கொல்ல கால போடுக்கு மறு பெண்ணு கொல்ல கால போடுக்கு மறு பெண்ணு சாயம்மா முகத்தில பவுடரா உள்ளமெல்லாம் கல்லம்மா ஊர் சுத்து என்னம்மா உதட்டில சாயம்மா முகத்தில பவுடரா உள்ளமெல்லாம் கல்லம்மா ஊர் சுத்து என்னம்மா வெள்ள போல தமிழருக்கு அந்நிய மொழி வேண்டுமா வெள்ள போல தமிழருக்கு அந்நிய மொழி வேண்டுமா நல்ல மொழி இருந்தாலும் நம்ம வழி மாறுமா நல்ல மொழி இருந்தாலும் நம்ம வழி மாறுமா கொல்லம்பூர் ஏ கொல்லம்பூர் நகரினிலே கோணி நடக்கு பெண்ணு நீ ஆலவட்டம் போட்டுக்கிட்டு நைலான் சேல கட்டிக்கிட்டு கொல்ல கால போடு குமரி பெண்ணே பள்ளிக்கூடம் மட்டமா வெள்ளித்தீரை நாட்டமா வெட்டி கதை பேசி நீனே கால கழிக்கிறா பள்ளிக்கூடம் மட்டமா வெள்ளித்தீரை நாட்டமா வெட்டி கதை பேசி நீனே கால கழிக்கிறா அந்த நேர சைக்கிளே அற வர கொஞ்சலே அந்த நேர சைக்கிளே அற வர கொஞ்சலே நீ நடக்கு சோக்குல நான் ஒன்ன போல பார்க்கல நீ நடக்கு சோக்குல நான் ஒன்ன போல பார்க்கல கொல்லம்பூர் ஏ கொல்லம்பூர் நகரினிலே கோணி நடக்கு பெண்ணு நீ அலாவட்டம் போட்டுக்கிட்டு நைலான் சேல கட்டிக்கிட்டு கொல்ல கால போடு குமரி பெண்ணே கொல்ல கால போடு குமரி பெண்ணே கோபமா தேன் மொழிய கேளம்மா கதவில இன்ப முடிவு ஏதம்மா தீர்மானத்தில் கோபமா தேன் மொழிய கேளம்மா கதவில இன்ப முடிவு ஏதம்மா பின்பு வேதனையாலேங்கி மனம் ஆடுமே பின்பு வேதனையாலேங்கி மனம் ஆடுமே சொல்வதால கோபமா உண்மை நிலைதானம்மா சொல்வதால கோபமா உண்மை நிலைதானம்மா கொல்லம்பூர் ஏ கொல்லம்பூர் நகரினிலே கோணி நடக்கு பெண்ணு நீ அலாவட்டம் போட்டுக்கிட்டு நைலாம் சேல கட்டிக்கிட்டு கொல்ல கால போடு குமரி பெண்ணே கொல்லம்பூர் நகரினிலே கோணி நடக்கு பெண்ணு நீ அலாவட்டம் போட்டுக்கிட்டு நைலாம் சேல கட்டிக்கிட்டு கொல்ல கால போடு குமரி பெண்ணே கொல்ல கால போடு குமரி பெண்ணே